காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணாம் மூச்சி ஆடுதடா, தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம் பூச்சி ஓடுதடா. எங்கேயோ எங்கேயோ இவனை இவனே தேடுகிறான், தாய்மொழியெல்லாம் மறந்துவிட்டு தனக்குள் தானே பேசுகிறான். காதல் மட்டும் புரிவதில்லை, காற்றா நெருப்பா தெரிவதில்லை, காதல் தந்த மூர்ச்சை நிலை நான் கண்கள் திறந்தும் தெளியவில்லை. காதலில் நெஞ்சம் கண்ணாம் மூச்சி ஆடுதடா, தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம்பூச்சி ஓடுதடா. நேற்று வரைக்கும் இங்கிருந்தேன், இன்றென்னை காணவில்லை, வெயில் இல்லை மழை இல்லை, பார்த்தேனே வானவில்லை. என் நெஞ்சோடு ரசித்தேன் கொல்லாமல் கொள்கின்ற அழகை, உயிரில் ஓர் வண்ணம் குழைத்து மறைந்தேன் அவளை. காதல் மட்டும் புரிவதில்லை, காற்றா காதலில் நெஞ்சம் கண்ணாம் மூச்சி ஆடுதடா, தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம்பூச்சி ஓடுதடா. நடந்திருந்தேன் நீ வந்து குடை விரித்தாய், எந்தன் பெயரே மறந்திருந்தேன் நீ இன்று குரல் கொடுத்தாய். கண்ணாடி மனதில் இப்போது என் முகம் பார்த்தேன், நீ வந்த பொழுதில் எந்த நெஞ்சம் கூத்தேன். நதிகள் கடலில் தெரிவதில்லை, நட்பில் கவலை புரிவதில்லை, இதயம் இரண்டும் சேர்ந்திருந்தால் இரவும் பகலும் பார்ப்பதில்லை. காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணாம் மூச்சி ஆடுதடா, தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம்பூச்சி ஓடுதடா. எங்கேயோ எங்கேயோ இவனை இவனே தேடுகிறான், தாய்மொழியெல்லாம் மறந்துவிட்டு தனக்குள் தானே பேசுகிறான். காதல் மட்டும் புரிவதில்லை, காற்றா நெருப்பா தெரிவதில்லை, மனசு ரெண்டும் பார்க்க கண்கள் ரெண்டும் தீண்ட உதடு ரெண்டும் முரச காதல் வெள்ளம் இங்கு பொங்குதே. மனசு ரெண்டும் பார்க்க கண்கள் ரெண்டும் தீண்ட உதடு ரெண்டும் முரச காதல் வெள்ளம் இங்கு பொங்குதே. நரம்பில் ஒரு நதி பாயுதே, இது என்ன வேட்கை? காதல் பலி உடல் காயுதே, இது என்ன வாழ்க்கை? ஒரு பார்வையில் ஒரு வார்த்தையில் ஒரு தீண்டலில் நான் மீண்டும் பிறப்பேனே. மனசு ரெண்டும் பார்க்க கண்கள் ரெண்டும் தீண்ட உதடு ரெண்டும் முரச காதல் வெள்ளம் இங்கு பொங்குதே. காதல் சருகான பின்பு மோகம் வந்தாலே சாபம், கண்ணில் முள் வைத்து மூடி தூங்க சொன்னாலே பாவம். உன் மார்பில் வழிகின்ற நீரள்ளி மருந்து போல குடிப்பேன், என் பித்தம் கொஞ்சம் தணிப்பேன், உன் பாத சுவடுக்குள் சுருண்டு விழுந்து மறிப்பேன். மனசு ரெண்டும் பார்க்க கண்கள் ரெண்டும் தீண்ட உதடு ரெண்டும் முரச காதல் வெள்ளம் இங்கு பொங்குதே. மனசு ரெண்டும் பார்க்க கண்கள் ரெண்டும் தீண்ட உதடு ரெண்டும் முரச காதல் வெள்ளம் இங்கு பொங்குதே. நிலவின் ஒளியில் அலைகள் எரியுமா? அலையின் வேதனை நிலவு அறியுமா? வேதனைகள் நெஞ்சில் சுகமா எங்கும் பரவுதடி. உடலே உடலே உறைந்து போய்விடு, மனமே மனமே இறந்து போய்விடு, பாதையிலே சிறு கல்லா என்னை கிடக்கு விடு. உன் பார்வையில் என்னை கொன்று விடு பெண்ணே, என்னை புதைத்து விடு பெண்ணே. உன் பார்வையில் என்னை கொன்று விடு பெண்ணே, கூந்தலில் என்னை புதைத்து விடு பெண்ணே. கொள்வதற்கு முன்னே ஒரு முத்தம் இடு பெண்ணே, அதை மறக்காதே. ஒரு பார்வையில் ஒரு வார்த்தையில் ஒரு தீண்டலில் நான் மீண்டும் பிறப்பேனே. மனசு ரெண்டும் பார்க்க கண்கள் ரெண்டும் தீண்ட உதடு ரெண்டும் முரச காதல் வெள்ளம் இங்கு பொங்குதே. என் நரம்பில் ஒரு நதி பாயுதே, இது என்ன வேட்கை? காதல் பலி உடல் காயுதே, இது என்ன வாழ்க்கை? ஒரு பாதையில் கண்டேன் காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. தீக்குள்ளே விரல் வைத்தேன், தனி தீவில் கடை வைத்தேன், மணல் வீடு கட்டி வைத்த தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். அதன் ஆழங்கள் நீ உணர்ந்தால் போதும் போதும் போதும். அழியாமலே ஒரு ஞாபகம் மலை பாயுதே, என்ன காரணம்? அருகாமையில் உன் வாசம் வீசினால் சுவாசம் சூடேறிடும். கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய்தான் சேராதே. எத்தனை காதல் எத்தனை ஆசை, தடுமாறுதே தடம் மாறுதே, அடிபூமி கனவு உடைந்து போகுது. தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். மனம் பாழாய் போகும் போகும் போகும். சூழியாய் என்னை சுழற்றினாய், சூழ்நிலை திசை மாற்றினாய். காணலாய் ஒரு காதல் கண்டேன், கண்ணை குருடாக்கினாய். காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது. உன்னிடம் கோபம் இங்கு நான் கொண்டால் எங்கு போவது, என்ன ஆவது, என் வாழும் தாழும் உன்னை சேர்வது. தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூ தேடி வந்தது அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. தீக்குள்ளே விரல் வைத்தேன், தனி தீவில் கடை வைத்தேன், மணல் வீடு கட்டி வைத்தேன். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். காலங்களோடும் இது கதையாகி போகும். என் கண்ணீர் துளியின் நேரம் வாழும் தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் அடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை இது காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை. சிறுபூவாக நான் மலர்வேனே ஒரு வார்த்தை எங்க நீ சொன்னாய் வழி போகும் என் அன்பே அன்பே. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே. நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே. விட்டு விட்டு வராதோ. கொதிக்குதே இது ஒரு சுகம் என்று புரிகிறதே. நேற்று பார்த்த நிலவாய் என்று நெஞ்சம் என்னை கேட்கிறதே. கூட்டி வைத்த உணர்வுகள் மேலே புதிய சிறகு முளைக்கிறது. இது என்ன உலகம் என்று தெரியவில்லை. விதிகள் வரைமுறைகள் புரியவில்லை. இதய தேசத்தில் இறங்கி போகையில் இன்பம் துன்பம் எதுவும் இல்லை. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ. விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே. அவள் பார்க்கும் பார்வைதான் புரிகிறதே. போகும் பாதைதான் தெரிகிறதே. மனமெங்கும் மயங்கிடும் பொழுது பார்த்தே